இடம் பூமணக்கும் பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் மெருகேறும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட இடம் பூமணக்கும் பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் மெருகேறும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட இடம் பூமணக்கும்.